இன்ஷாக் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது பஞ்சம் படர்ந்தது கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுந்த மத்தியும் தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ நகரம் உறக்கும் நேரம் தனிமை அடர்ந்தது பனியும் படர்ந்தது கப்பல் இறங்கிய காற்றும் கரையில் நடந்தது நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நாடும் எழுதுவதி தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ Thank you. தனிமை தனிமையோ.